శ్రీమన్నూతన రంగనారతిరాడబ్దాత్మ విద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణారతిరాడ్ సంప్రాప్త దుర్యాశ్రమం శ్రీ వాసేంద్ర కటాక్ష సంతత సుధా లక్ష్యాత్మయోకాంక్షితం శ్రీమన్నూతన వాగధీశయమినం భక్త్యాశ్రయామో గురుం నవ్యవాగీష యోగీంద్ర హయాస్య పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్రార్యం భజామ స్వాత్మ సంపదం యస్య వ్యాగృద్ధి పర్యంతాయతి రాజ సరస్వతి తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః మృతి హృదయే దయే మృదిత కామహితే మహితే ద్రత విబుదే బుదేషు వితతాత్ మధురే మధురే వృషగిరి సార్వభౌమ దయితే మయితే మహతి భౌక నిదే నిదేహి భవమూలహరాం లహరీ సవాయై నమః. స్వామి వేదాంత దేశికరాలే అరుడి చెయ్యప్పట్టదాగ ఇరుకూడియ హంస సందేశ కావ్యత్తుల నాం 11వది శ్లోకత్తై అనుభవిక ఇరుకిందాం. 10వది శ్లోకత్తుల ఎంపెరుమాన్ சக்கரவர்த்தி திருமகன் ஹம்சத்தை தூது அனுப்பும் பொழுது ஹம்சத்தை ஸ்தோத்திரம் செய்து ஹம்சத்தினுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடியவராக பட்சிகளிலே சிறந்து விளங்கக்கூடியதான ஹம்ச பட்சியை பார்த்து ஹம்சம் செல்லக்கூடிய வழியிலே இருக்கக்கூடிய விசேஷங்களை காண்பித்தார் சக்கரவர்த்தி திருமகன். 10வது ஸ்லோகத்தில் வாசாலானாம் க்ஷீபதாம் ஆசிரிதானாம் என்று மயில்களை காட்டிலும் சிறந்ததாக இருக்கக்கூடியது ஹம்ச பட்சிகள். சரத்காலத்தில் மேகங்கள்லாம் நீங்கி கோடைக்காலமானது வந்தபொழுது மேகாபாயே அப்படின்னு சொன்னார். சத்கவிகளுடைய வரவுனால மற்றவர்கள் எப்படி வாய்மூடி இருப்பார்களோ விபூஷணம் மௌனம் அபண்டிதானாம் அப்படின்னு சொன்னார் சம்ஸ்கிருதத்தில் பர்த்ருஹரி சொன்னான். அந்த மாதிரி மகான்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் மற்றவர்கள் எப்படி வாய்மூடிக்கொண்டு இருப்பார்களோ அதுபோல ஹம்ச பட்சி இருக்கக்கூடிய இடத்திலே மற்ற பட்சிகள் வாயை திறக்காது, ஆகையினால நீ செல்லக்கூடிய மார்க்கத்தில் நீயே சிறந்தவனாக இருப்பாய், எந்த விதமான பயமும் இல்லாமல் நீ செல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது 10வது ஸ்லோகத்தில். 11வது ஸ்லோகத்திலையும் ஹம்சம் சில கேள்விகளை கேட்பதாக வைத்துக் கொண்டு சுவாமி தேசிகன் சக்கரவர்த்தி திருமகன் வாயிலாக சில அர்த்தங்களை தெரிவிக்கின்றார். ஹம்சம் கேட்கிறது, நான் சாதாரண பட்சி கிடையாது, நான் வந்து ஒரு ராஜஹம்சம். ராஜஹம்சம்னா ராஜாவிற்கு எப்படி உபசரணை பண்ணுவார்களோ, ராஜாவிற்கு எப்படி அனைவரும் பணிவிடை செய்வார்களோ, அப்படி பணிவிடை செய்வதற்கு தகுந்தவன். எனக்கும் எல்லாரும் பணிவிடை செய்யணும், ராஜஹம்சம் நான். அப்படி இருக்கக்கூடிய என்ன நெடுந்தூரமாக இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் அனுப்புறது அப்படின்றது நியாயமான விஷயமா? அந்த காரியத்தை ராமா நீ பண்ணலாமா? இவ்வளவு தூரம் லங்க பர்யந்தம் என்ன சஞ்சரிக்க சொல்றியே, இது நியாயமா? அதுவும் அந்த காரியத்தை நீ செய்கிறாயே அப்படின்னு இது எப்படி சம்பவிக்கும் என்பதாக ஹம்சம் தெரிவிப்பதாக கொண்டு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சில விஷயங்களை சாதிக்கின்றார். அதுல முதல்ல சொல்லப்படுறது ஸ்லோகத்தில் ஆரக்தானாம் நவமதுஷனை ஆபிபன் பத்மினீனாம் காலோன்னித்ரே குவலயவனே கூர்ணமான சலீலம் ஸ்வின்னோத்தானை விபினகரிணாம் சௌமிய சேவிஷ்யதே த்வாம் ஆமோதானாம் அஹமிகமிகாம் ஆதிஷன் கந்தவாஹா. ஆதிஷன் கந்தவாஹா அப்படின்னு சொல்லப்பட்டது. அதுவும் ஆரக்தானாம் நவமது ஷனைஹி ஆபிபன் பத்மினீனாம். ஆரக்தானாம் சாதாரணமா இல்ல, ஹம்சம் செல்லக்கூடிய மார்க்கம் அனைத்துமே அநேக உபச்சாரங்களுக்கு உட்பட்டவனாக மற்றவர்கள் அதை வாழ்த்தி வழி அனுப்பி வைப்பார்கள் என்பதாக சுவாமி இந்த இடத்திலே சாதிக்கின்றார். அதுல சொல்லும்போது சொல்றார், ஏ சௌமிய அப்படின்னு கூப்பிடுறார். ஏ சௌமியனா ஏ குழந்தாய் அப்படின்னு அர்த்தம். குழந்தாய்னா எப்படி குழந்தாய் அப்படின்னா ஆரக்தானாம் அப்படின்னா ஏ சௌமிய குழந்தைய குழந்தாய் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி குழந்தையாக இருக்கக்கூடியவனை பார்த்து, அதாவது மிருதுவாக குழந்தை போன்று இருக்கக்கூடியவனை பார்த்து அப்படின்னு அர்த்தம். மிருதுவானவனே, பழகுவதற்கு இனிமையாக இருக்கக்கூடியவனே, சர்வே சண்டஸ்ய பிப்யதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் காத்த பார்த்து பயப்படுவான். அதே மாதிரி அதிகமாக கோபமுடையவனை பார்த்து எல்லோரும் பயப்படுவார்கள். அப்படி கோபிஷ்டனாய் இருக்காமல் ஒருவருக்கு சுகிருத் பூத்தனாக இருந்து கொண்டு ஒருவர் சொல்லக்கூடிய காரியத்தை செய்யக்கூடியவனாக இருக்கணும். அனாவசியமா கோபப்படுறதுனால பிரயோஜனமே கிடையாது. எல்லோருக்கும் நண்பனாக இருப்பது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனாலும் கோபத்தை வெளிக்காட்டாமல் சுகிருத் பூதனாக இருப்பது என்பதே மிகச் சிறந்ததாக சொல்லப்படுறது. எங்கேயுமே எந்த சந்தர்ப்பத்திலையுமே கோபத்திற்கு இடமளிக்க கூடாது. ஆனால்தான் குருத்த பாபான் ஜானாதி குருத்தோ ஹத்யான் குரு நபி ஹனுமானே சொல்றார். அதனால கோபத்திற்கு இடமளிக்க கூடாது. அப்ப கோபில் பெருமாள் சொல்றார், கோபிஷ்டராக இல்லாமல் இது எவ்விதம் கூடுமோ அப்படின்னு என்னை பார்த்து நீ கேள்வி கேட்கிற கோபத்தோட, அப்படி கோபிஷ்டனாக இல்லாமல் அடியேனுக்கு சுகிருத் பூதனாக இருந்து கொண்டு இந்த காரியத்தை செய்து வைப்பாயாக அப்படின்னு கேட்கிறார். அதனால என்னுடைய வார்த்தைகளை, நீ கோபத்தோடு இருந்தால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் உனக்கு புரியாது, நீ சுகிருத் பூத்தனாக இருந்தால் மித்திரனாக இருந்தால் நான் சொல்ற விஷயத்தெல்லாம் நீ சிரத்தையோட கேட்பேன், அதனால கேளு. கந்தவாகா, இப்போ ஒரு வாசனை இருக்கு, கந்தவாகா அப்படின்னு காத்துக்கு பேரு. ஏன்னா வாசனையை தாங்கி கொண்டு வருகின்றபடியினால அதற்கு கந்தவாகா அப்படின்னு பேர் ஏற்பட்டது. வாசனை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறோம்? காற்றின் மூலமாகத்தானே தெரிஞ்சுக்கிறோம். அப்போ காற்று என்ன பண்றது? தற்பொழுது வாசனையை மட்டும் கொண்டு வராமல் வேறு ஒரு விசேஷமான காரியத்தையும் செய்கின்றது. என்ன காரியம் அப்படின்னால் பெருமாள் சொல்றார், ஆரக்தானாம் பத்மினீனாம், போற வழியெல்லாம் தாமரை மலர்கள், ஏகப்பட்ட தடாகங்கள், அந்த தடாகங்கள் எல்லாவற்றிலும் ஏகப்பட்ட தாமரை பூக்கள், இல்லையா, வாபி கூப்ப தட்டாக்கங்கள்ல பார்த்தீங்கன்னா தாமரை நன்கு மலர்ந்திருக்கின்றன. அப்போ நவ மதுஷனைகி அபிபன்னு அதுல இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சு கொண்டு ஆரக்தம் இல்லையா அதிக சிவந்து இருக்கக்கூடிய தேன் அதிகமாக இருக்கக்கூடிய தாமரையை நீ பார்த்து அனுபவித்துக் கொண்டே செல்லலாம். ஆரக்தம் அப்படின்றதுனால ரத்தம்னா ஆசைன்னு அர்த்தம், ரத்தம்னா ராகம், அதிக ஆசையாக உடையது ஆரக்தம். அப்போ அதிகமாக ஆசை இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்ப தாமரை மலரை பார்க்கிறோம், தாமரை மலரின் மீது நமக்கு ஆசை அதிகமாக இருக்கின்றது. காரணம் என்ன? அதில் இருக்கக்கூடிய தேன் மது அதிகமா இருக்க, அதனால அது மேல எனக்கு ஆசை அதிகமா வருது. அப்போ தேன் அதிகமாக இருப்பதனால் என்னுடைய ஆசையானது அபிவிருத்தி அடைகிறது. அது உனக்கும் ஏற்படும் இல்லையா, நீ செல்லும் வழியெல்லாம் தாமரை பூக்கள். அப்போ காற்று என்ன பண்றது, கந்தவாக தாமரை ஓடைகள்ல நீ மெதுவாக சஞ்சரித்துக் கொண்டு செல்லும் பொழுது அது உனக்கு அந்த தேன் கலந்த தாமரை பூவினுடைய வாசனைய உனக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அந்த மது அதை பருகிவிட்டு நீ மிகுந்த சந்தோஷத்தை அடையலாம், மெதுவாக செல்லலாம், ஒன்னும் அவசரம் இல்லை. லோகத்துல கூட மது அருந்தினவர்கள் பல காரியங்களை மெதுவாக செய்யறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ மதுபானம் நன்றாக பண்ணிவிட்டு நீ காற்று இருக்க அந்த தேனை உனக்கு எடுத்துன்னு வந்து ஊட்டும். அப்படி ஆரத்தானாம் அதிக ஆசை ஏற்பட வைக்கும். மெதுவா வரும் காத்து, வேகமா அடிக்காது. உன்னை தொந்தரவு பண்ணாமல் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அளவிலே அந்த காற்றானது உனக்கு தென்றல் வீசும், உன்னை நோக்கி வரும். அப்போ ஓடைகள்ல தாமரை மட்டுமா இருக்கு? தாமரையில எண்ணற்ற பூக்கள் இருக்கு ஓடைகள்ல. ஏன், அள்ளி புஷ்பங்களும் இருக்குமே, எல்லாமே இருக்குமே. அப்ப கந்தவாக, அப்போ இந்த காற்றானது அவைகளுடைய சம்பந்தத்தை ஏற்படுத்தாதா அப்படின்னா, குவலை எவனே சலீலம் கூர்ணமான. அப்போ தாமரை காலையில் மலரும், மாலையில் கூம்பி இருக்கும். நீ செல்லக்கூடிய இரவுலையே செல்வ இல்லையா, அப்ப இரவுல செல்லும் பொழுது ஆம்பர் பூ, ஆம்பல் காட்டில் நீ செல்லும் பொழுது அள்ளி புஷ்பம் இருக்கே அது காத்துல இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடின் இருக்கும். அப்போ நீ பகல்ல போனால் தாமரை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் காற்றினாலே. அதே காற்றின் மூலமாக இரவில் நீ சஞ்சரிக்கும் பொழுது அள்ளி புஷ்பங்கள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்ப சூரிய கிரணங்கள் மூலமாக தாமரை புஷ்பம், சந்திர கிரணங்கள் மூலமாக அள்ளி மலரினால் ஏற்படக்கூடிய சந்தோஷம், இதெல்லாம் நீ செல்லும் மார்க்கத்திலே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். அப்போ இப்படியே நீ போகலாம், ஒன்னும் கஷ்டம் இல்லை அப்படின்னு பெருமாள் ஹம்சத்தின் இடத்துல சொல்றார். அப்ப இந்த மாதிரி ராத்திரியும் பகலும் தடாகங்கள்ல இருக்கக்கூடிய புஷ்பங்கள் மூலமாக காற்றின் சம்பந்தத்தோட நீ எப்படிப்பட்ட வாசனையை அனுபவிக்கலாம் தெரியுமா அப்படின்னு பெருமாள் ஹம்சத்தின் இடத்துல எடுத்து சொல்றார். விபின கரிணாம் தானேஹி ஸ்விண்ணகம். இப்போ காட்டுல நீ போற, போய்கொண்டிருக்கும் பொழுது காட்டு யானைகள் அங்க இருக்கும், விபின கரிணாம். அப்போ அந்த உயர்ந்த காடுகளில் இருக்கக்கூடிய காட்டு யானைகள் அவைகளுடைய மத நீர் பெருக்கெடுத்து ஓடும் பொழுது அது எப்படி தெரியுமா இருக்கும்? அது மிகுந்த வாசனையுடன் கூடியதா இருக்கும். முதல்ல தாமரை பூவினால் வரக்கூடிய வாசனை. அப்ப யானைகளுக்கு மதம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற மத ஜலத்தினால் வரக்கூடிய வாசனை. கிராத்தார்ஜுனியத்தில் வர்ணிக்கிறாய், இத துரியோதனன் ஆஸ்தான மண்டபத்தில் இருக்கும் பொழுது அவனை பார்ப்பதற்காக சில அரக்கர்கள் வருகிறார்கள். அப்ப அந்த அரக்கர்கள் துரியோதனனுக்கு பரிசு கொண்டு வருகிறார்கள். அந்த பரிசு என்ன தெரியுமா? யானைகளுடைய மத ஜலத்தில் நனைக்கப்பட்ட ஒரு பூமி. அந்த பூமியினுடைய வாசனை எப்படி இருக்குமோ, அந்த பதார்த்தங்களுடைய வாசனை எப்படி இருக்குமோ அப்படி இந்த வாசனை இருக்கும் இல்லையா? அந்த காட்டில் அரக்கர்களுடைய காட்டில் இருக்கக்கூடிய சந்தன மரங்கள், அந்த சந்தன கட்டை யானையினுடைய மத ஜலத்தில் மூழ்கி போன மத ஜலத்தினால் வாசனை உண்டாகி இருக்கக்கூடிய அந்த மத ஜலத்திலோடு சேர்த்து மத ஜலத்தில் ஊற வைத்து கொண்டு வரா போல இந்த மரங்களை பரிசாக அளிக்கிறார்கள் அந்த அரக்கர்கள் துரியோதனனுக்கு. அந்த மாதிரியான ஒரு வாசனை இங்க வருது. அதாவது இந்த ஹம்சம் போற வழியெல்லாம் வரும் அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகன் சொல்றார். அதே மாதிரி சிசேவேச்ச ததா வாயு ராமகாரியார்த்த சித்தையே அப்படின்னு சொல்லியிருக்கா. ராமனுடைய காரியத்திற்காக செல்லக்கூடிய உனக்கு காற்று நன்றாக உபசரணை செய்யும், காற்று நல்லா உபகாரம் பண்ணும் அப்படின்னு சுந்தரகாண்டத்தில் ஹனுமானுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அப்ப ஹனுமானுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையானது ஹம்சத்திற்கும் பொருந்தும். ததா வாயு ராமகாரியார்த்த சித்தையே சிஷேவே, அது உனக்கு ஒரு கைங்கரியத்தை செய்வதற்கு தயாராக இருக்கிறது, ராமகாரியத்துக்காக செல்லக்கூடிய உனக்கு. அப்ப அதே மாதிரி ராமகாரியார்த்தமாக செல்லக்கூடிய ஹம்சத்துக்கும் காற்று எல்லா விதத்திலையும் உபகாரம் பண்ணும் அப்படின்றத சுவாமி தேசிகன் சக்கரவர்த்தி திருமகன் வாயிலாக சொல்றார். இந்த இடத்துல அகமஹமிகாம் ஆதிஷன் துவாம் சேவிஷ்யந்தே. இப்போ நானு நானு நானுன்னு போட்டி போட்டுக் கொண்டு வருகிறா போல பலதரப்பட்ட வாசனைகளுடன் கூடிய அந்த காற்றானது நான் முன்ன நான் முன்ன நான் தான் இந்த வாசனை தான் முன்னாடி வரும், இந்த வாசனை தான் முன்னாடி வரும்னு அந்த காற்றுக்குள்ள போட்டி ஏற்படுறது. எந்த வாசனை ஹம்சத்தை உபசரிப்பதற்கு எந்த வாசனையுடன் கலந்திருக்கக்கூடிய காற்றானது ஹம்சத்தை உபசரிப்பதற்கு நான் நான் நான் அகமகமிகாம் அப்படின்னு போட்டி போட்டு வருது. எப்படி ஒரு அரசனை, ஏன்னா ஹம்சம் அப்படித்தானே கேள்வி கேட்டுது, நான் ராஜ ஹம்சம் எனக்கு ராஜோபசாரம் பண்ண வேண்டாமான்னு தானே கேட்டுது. அத சொல்றான், எப்படி ஒரு ராஜாவுக்கு அவருடைய பிரித்தியர்கள் வேலையாட்கள் எல்லாருமே நானு நானுன்னு போட்டுக்கொண்டு கைங்கரியம் செய்வார்களோ அதுபோல ராஜஹம்சமாக இருக்கக்கூடிய உனக்கு ராஜோபசாரம் பண்ணுவதற்காக காற்றின் மூலமாக பரவப்பட்ட எல்லா விதமான வாசனையும் நானு நானு நானுன்னு போட்டி போட்டுக்கொண்டு உனக்கு பணிவிடை செய்யும் அப்படின்னு இந்த 11வது ஸ்லோகத்தினால பெருமாள் ஹம்சத்தினிடத்துல சொல்றார். ஆரக்தானாம் நவமருஷனை ராபிபன் பத்மினீனாம் காலோ நித்ரே குவலையவனே கூர்ணமான சலீலம் ஸ்விண்ணோதானைர் விபின கரிணாம் சௌமிய சேவிஷ்யதே த்வாம் ஆமோதானாம் அகமிகமிகாம் ஆதிஷன் கந்தவா. இதோட இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கலாம். கவிதார்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. தாசன்.